శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖిలకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిహత్తాం సదా ధృతి అస్మద్ గురు పరంపరాయై నమః. నేత తెలిచోం ఇది వంది ఆత్మా విభువాగ ఇక్క ముడియాదు సర్వవ్యాపియాగ ఇక్క ముడియాదు ఏన శృతి స్మృతి யுக்திகள் இவைகள்னால இத வந்து அணுவாதா இருக்க முடியும். ஸ்ருதி அதை மாதிரி காமிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னோம். அதன் பேர்ல அவான் போல பார்த்து கேட்கிற சாக்கிகள்லாம் இப்ப உங்க சித்தாந்தத்துல நீங்க அணுன்னு சொல்றீங்க போல ஐயோ, அணுன்னு சொன்னாக்க அந்த அணுத்துவமானது ஜீவனுக்கு வர்றது சொல்றீங்க, ஆனா அது எப்படி பொருந்து இருக்கும், அது எப்படி பொருந்து இருக்கும் ஏன் அப்படின்னாக்க இது வந்து அணு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அந்த அதிகரணமே ஞாதிகரணத்துல சொல்லும் பொழுது பிரதேசத்துக்குள்ள இருக்கிறதா சொல்லுது, அவஸ்திரி வைசேஷியாதிசே அபியுபகமா ஹிருதி ஹிருதி ஹிருதயத்துல ஹிருதயத்துலதான் இவன் ஜீவன் இருக்கான் அணுவாக இருக்கான் அப்படின்னுட்டு அங்க சொல்றது. ஆக ஜீவன் வந்து விபுன்னு சொன்னாதான் சரியா இருக்கும், அணுன்னு சொன்னாக்க எப்படி அண்மைக்கும், ஏன் அண்மைக்கும் அப்படின்னு கேட்டாக்க சௌகரிய மகர்ஷி பல சரீரங்களை எடுத்துட்ட நேத்திய சொன்னோம், குஷனாவதுடைய 50 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு 50 குழந்தைகளுக்கு போதும் 50 உடம்பு எடுத்துட்டு 50 மாளிகையை கட்டின 50 பெண்களோடையும் ஒரே சமயத்துல சேர்ந்து சந்தோஷமா இருந்து தலா 4 குழந்தை கட்டுண்டு 200 குழந்தைகளை கட்டுண்டு அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்தது அவருக்கு. ஐயோ நம்ம ஜீவனத்தெல்லாம் இந்த அல்ப விஷயத்துல கழிச்சுட்டோமேன்னு அதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த மாதிரி அவர் 50 உடம்பு எப்படி எடுத்துட்டு அதை எப்படி இது பண்ண முடியும், அணுதானே விபுன்னு சொன்னாக்க அத்தனை உடம்புகள்லயும் சம்பந்தம் இருக்கும் ஏன்னா வியாபிச்சு இருக்கிறதுனால. ஆனா இது வந்து ஜீவனுக்கு அணுன்னு சொல்லிட்டாக்கா எப்படி இத்தனை சரீரத்தை நியமனம் பண்ண முடியும், அதே மாதிரி அத்தனை சரீரம் கூட வேண்டாம் ஒரே உடம்பு, ஒரே உடம்புல எத்தனை அவயவங்கள், தலையிலிருந்து கால் பரியந்தம் எத்தனை அவயவங்கள் இருக்குது, அந்த அவயவங்களை எப்படி இவன் நியமனம் பண்றான், அதனால முடியாதே. அதனால இது வந்து சிறிய அளவால இருக்கான், அவனும் சூக்ஷமா இருக்கான், சூக்ஷமா இருக்கிறவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அணு அப்படின்றது தான் சரி, இது ஸ்ருதி வாக்கியங்கள்னாலும் சித்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம், அந்த மாதிரி யுக்திகள்னாலையும் சித்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, ஒரே சமயத்துல இவன் வந்து பல சரீரங்களை எடுத்திருந்தான்னாக்க எப்படி அதை நியமனம் பண்ணுவான், ஏன்னா அணுவா இருக்கானையும் கேள்வி இருந்தது. அதற்கு பதில் நேற்றைய சொன்னது ஞானத்தை கொண்டுதான், இவனுடைய தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்கு. தர்மபூத ஞானம் வந்து இல்லையோ அது வந்து பல சரீரங்கள்லயும் உள்ள போந்து வியாபிச்சு அது நியமனம் பண்றது, அதனால தவறு கிடையாது. அதனால தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் இங்க நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு உதாரணம் எப்படின்னாக்க ஒரே உடம்பு, ஒரே உடம்புல பல அவயவங்கள் ஒரே சமயத்திலேயே கையில இருக்கிற சுகமோ துக்கமோ அதையும் அறிகிறோம், அத மாதிரி காலில் இருக்கக்கூடிய சுகதுக்காரர்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி தெரிய முடிகிறது, ஒரே அணுதான். ஆனா ஒரே உடம்புல இத்தனை அவயவங்கள் இருந்தாலும் அத்தனை அவயவங்களுடைய சுகதுக்காரிகளையோ நியமனாதிகளையோ ஒரே சமயத்துல பண்றமே அது எப்படி பண்றோம், அதுவும் இந்த ஞானத்தை கொண்டுதானே பண்றோம். இது ஒரே உடம்பு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு சம்சாரிக்கிறது. அதே முக்தி தசையில பல உடம்பு எடுத்துக்கலாம். அங்க வந்து வாக்கியம் இருக்கு, ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹஸ்ரதா பவதி அப்படின்ட்டு. அதாவது ஒரு உடம்போ, ரெண்டு மூணு உடம்போ, அஞ்சு உடம்போ, ஏழு உடம்போ, ஆயிரம் உடம்போ, எத்தனை உடம்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சங்கச்சக்கரம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அங்க அப்படின்னு இருக்கு. அத்தனை உடம்புக்கும் எப்படி நியமனம் அப்படின்னா சரீரம் ஞானத்தை கொண்டு, அத்தனை சரீரத்தையும் தன்னுடைய தர்மபுத ஞானத்தை கொண்டுதான் அவன் நிர்வகிப்பான், நியமிப்பான், அதனால எந்த தோஷமும் இல்லை. சரி, உடனே வேற ஒரு கேள்வி வருது, அப்படி பார்த்தா அக்கா எப்படி வரும்? இங்க வந்து சௌபரிங்கிறவர் யாரு? சம்சாரி ஆத்மா. அவர் சம்சாரி தான். அவர் என்ன பண்றாருன்னா கஷ்டப்படுற, வெளியில தபஸ் பண்ணாக்கா, யோகத்தை உரட்டிச்சாக்கா கஷ்டமா இருக்குது, ஒரே உபத்திரம் வந்தது வெளியில, யாராவது வந்துட்டு இருக்கா போயிட்டு இருக்கா, லோக சஞ்சாரங்கள்லாம் பாக்குறோம், அதனால அது அவருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ண, கங்கையில போய் அடியில உட்கார்ந்துட்டேன், தான் தப்ப வழிமையினால கங்கை அடியில உட்கார்ந்துட்டு யோகம் பண்ணிட்டு இருக்க, தபஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு மீனவ ராஜன் வரான், மத்யராஜன். இந்த மீனவ ராஜன் அவன் முன்னாடி போறான், அவனுக்கு தூர அவனுடைய ராணிகள் எல்லாம் போறார். அந்த ராணிகளை சூழ்ந்துட்டு குழந்தைகள் எல்லாம் போறான். இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்தது, இவருக்கு ஆசை வந்தது. இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இந்த மீனவ ராஜன் அவனுடைய ராணிகளும் அவனுடைய குழந்தைகளும் எவ்வளவு நன்னா இருக்கா, நானும் அந்த மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு ஆசை வருது. அதுக்கப்புறம் தான் குஷராமன் போய் கேட்கல. குஷராமன் என்ன பண்றாருன்னாக்கா, இப்போ தொண்டு கிழவர், தொண்டு கிழவருக்கு இந்த குழந்தைகள் எப்படி என்ன கிளைகளா இருக்கு, எப்படி கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய தப்ப வழிமையினால அந்த குழந்தைகள் முன்னாடி ரொம்ப எவ்வளவுமா தெரியுறாரு, ராஜாவுக்கு முன்னாடி மாத்திரம் கழவனா தெரியுறாரு. குழந்தைகள் என்ன கொடுத்து போட்டி போட்டு நான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இதெல்லாம் சம்சாரிகளையும் தானே, அதனால சம்சாரி ஆத்மா தானே இவர். இப்ப சம்சாரி ஆத்மாவா இருக்கச்ச இவர் வந்து இத்தனை சரீரங்களை எப்படி நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி, எப்படி நிர்வாகத்தினால பண்ண முடியும்? நீ முக்தி திசையில வானாக்க தர்மபூத ஞானம் விகசிதமாக எழுது, சங்குஜிதம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் என்னன்னாக்க, இது யோக வலிமை, யோக யோக பிரபாவம். அவருடைய யோகமானது அப்படி அவ்வளவு சுத்தியா இருந்தது. யோக பிரபாவத்தினால ஒரே சமயத்துல அப்பா முன்னாடி கிழவரா இருக்க, அதே குழந்தைக்கு பொண்ணு முன்னாடி இளைஞரா இருக்க, அந்த மாதிரி காமிக்க முடிஞ்சவருக்கு தன்னுடைய யோக பிரபாவத்தினால 50 சரீரத்தை எடுத்துட்டு நிர்வாகம் பண்ண முடியாதான், அதனால அவர் பண்றேன். அத மாதிரி தன்னுடைய அதிர்ஷ்ட பிரபாவம், புண்ணிய பலபூர்வமான அதிர்ஷ்ட பிரபாவம் இருக்கு, அதுவும் அவருக்கு அனுகூலமா இருக்கு. அந்த அனுகூலத்தினால அவர் பண்றேன். ஆகையினாலும் இதுல ஒன்றும் தோஷம் இல்லை. ஆக அணுவாக இருந்தாலும் பல சரீரங்களை எடுத்திருந்தாலும் இவர் எல்லாம் பண்ணலாம். ஆனா அநேக சரீரங்களை வச்சுட்டு சம்பந்தம் வச்சுக்கலாம். ஏன்னா ஞானம்ன்றது ஒரு திரவியம் தான், நம்ம சித்தாந்தத்துல ஞானம் ஒரு திரவியம். அதனால அதை பின்னாடி சொல்ல போறேன், 4வது தரம் புத்தி தரம் அதை சாதிக்க போறேன். அதனால அது ஒரு திரவியம் தான் நம்ம சித்தாந்தத்துல, அதனால அது வந்து ஒன்றும் தோஷம். இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ இந்த சௌபரிங்கிறவர் 50 உடம்பு அடித்திருந்த, 50 கன்னிகைகளோட சேர்ந்திருக்க ஒரே சமயத்துல, தன்னுடைய ஞானத்தை கொண்டுதான் அத்தனையும் நிர்வாகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னாக்கா 50 மாளிகைகள், 50 மாளிகைகள்ல 50 பொண்கள் இருக்க, அதுல 50 உடம்பு எடுத்துன்னு இருக்கார். ஏதோ ஒரு இடத்துலதான் இவருடைய ஆத்மஸ்வரூபம் இருக்குது, மீதி 49 இடத்துல ஆத்மஸ்வரூபம் இல்லை. அப்ப ஞானம் தானே போறது. அப்ப அந்த ஞானம் போறதுன்னு சொன்னாக்க, இப்ப அந்த ஞானம் எப்படி போனோம்னா, இந்த இது இருக்கு பாருங்க சிவர், ஒவ்வொரு மாளிகைக்கும் எத்தனை காம்பவுண்ட் இருக்கும், சிவர் எல்லாம் இருக்கும், ரூம் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மீறிதான் அது போறது. அப்போ எப்படி அந்த சரீரங்களுடைய சம்பந்தம் வந்ததோ இந்த ஞானத்துக்கு, இவருடைய தகவல் ஞானத்துக்கு, அந்த மாதிரி இந்த செவரு மாளிகைகள் மீதி லோகத்துல இருக்கக்கூடிய காற்று பூமி எத்தனை இருக்கு அதோட சம்பந்தம் கூட வந்ததா இல்லையா, அதையே நிர்வாகம் பண்ண வேண்டியதுதான். ஏன் அது நிர்வாகம் பண்ணல, அதையே பண்ணல, அவர் இதையே பண்ணாம போயிடுச்சு. ஏன்னா ஞானம் எல்லா பொருளையும் தானே பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா உடம்புங்கிறது அசேதம், உடம்பு 50 உடம்புன்றதும் அசேதனம் தான். அசேதனமான 50 உடம்புகளை தன்னுடைய ஞானத்தை கொண்டு நிர்வாகம் பண்ற அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இந்த செவ்வறு முதலானவை எல்லாம் கூட அசேதனம் தானே, அவைகளையும் அவர் பண்ண வேண்டியது தானே. இதுல ஞானம் பட்டாலே போதுமை, ஞானம் பட்டாலே இதெல்லாம் பண்ண சொல்லாமே, மீது சரீரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணேரோ நியமனம் பண்ணேரோ அந்த மாதிரி இந்த அச்சேதனமான இந்த பொருட்கள் இருப்பாங்க, வீடு மாளிகைகள் அது அதெல்லாம் கூட நிர்வாகம் பண்ண வேண்டியதுதானே, ஏன் அவர் பண்ணல? அது அதுக்கு ரெண்டு விதமான சமாதானம் சொல்றார். ஒரு சமாதானம், இந்த உடம்ப நியமனம் பண்றதுன்றது ஒரு வகை, இந்த மாதிரி அச்சேதன வஸ்துக்களை நியமனம் பண்றதுன்றது ஒரு வகை. ஒரு வகை என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு நான் ஏதோ புண்ணிய பாபங்கள் பண்றேன், அந்த புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாகத்தான் எனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, நான் அதிக புண்ணியம் பண்றேன், அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒரு பிராமண குலத்துல பிறந்தோம், தேசிக சம்பிரதாயத்துல பிறந்திருக்கோம், அத மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் போறது. ஆனால் நிறைய பாவமும் பண்றோம், அதோட பலன் தான் எத்தனையோ உடம்புக்கும் உபாதைகள் தான் வருது, கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனையோ இருக்கு இதெல்லாம். அதனால இந்த இந்த உடம்ப இந்த புண்ணிய பாபங்களை கொண்டு நியமனம் பண்றோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி மீதி அசேதனங்கள்னா இருக்கு பார்ப்போம், அதை நிர்வாகம் பண்றதுக்கு நியமனம் பண்றதுக்கு நமக்கு அந்த புண்ணிய பாபங்கள் இருக்கணும், இருந்தால்தான் அதை பண்ண முடியும். அது இல்லை அதனால பண்ணல. ஏன் அப்படின்னா, ஒருத்த பரகாய பிரவேசம் பண்றான், ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு உள்ள போறான், ஒரு உடம்புல இன்னொரு உடம்புக்கு போறான் பரகாய பிரவேசம். இந்த பரகாய பிரவேசம் பண்ணத்த இது இங்கேருந்து அது உள்ள போய் எப்படி அவங்க நிர்வாகம் பண்ண முடிஞ்சது, அத மாதிரிதான் அதுவும் முடியும். அதுக்கேத்த ஒரு புண்ணிய பாப அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவோம், அத பண்ணலாம். இது ஒரு சமாதானம், பத்திமன சுவாமி சமாதானம் சாதிக்கிற. இது வேற பொதுவாக இந்த நிர்வாகம்ங்கிறது ஆத்மா நிர்வாகம் பண்றதுன்றது, ஞானத்தை கொண்டு பண்றதுன்றது எப்படி பண்ணணும்னு, சரீரேந்திரியங்களை கொண்டுதான் பண்ண முடியும், சரீரம் இந்திரியம் இவைகளை கொண்டுதான் பண்ண முடியும், அதை விட்டுட்டு வெறுமை ஆதாரையும் பண்ண முடியாது. நம்ம பண்ணணும்னாக்க சரீரம் இந்திரியம் அவைகள் இருந்தாதான் என்னால இந்த ஞானத்தை கொண்டு பண்ண முடியும். அந்த ஞானமானது சரீரம் இருந்தாதான் வரும், சரீரம் இல்லாட்டா வராது. இந்த உடம்பு அதுல வந்து இந்திரியங்கள் எல்லாமே வியாபிச்சிருக்கு, அதனால நம்மளால பண்ண முடியும். ஆனா ஒரு செவ்வறு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் இல்ல, அதனால இல்லாததுனால அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லையோ இல்லையோ, இந்திரியங்கள்லாம் இல்லையே, அதுல வெறும் அச்சேதனம், அதுல இந்திரியன்றது கிடையாது, இந்திரிய சன்னிகரசம் சேரணும். அதனாலதான் நம்ம உடம்புல ஜலம் இருக்கு, பிருத்வி இருக்கு, தேஜஸ் இருக்குது, ஆகாஷம் இருக்கு, வாயு இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை கொண்டு நாம எல்லாத்தையும் பண்றோம். ஆனால் அது கூட எப்படி இந்திரியங்கள் இருக்குது, பிராணன் இருக்கு. பிராணம் இருக்கு. இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லியிருக்கோம், பிராணன் இருக்கு உண்மை, வெளியில காத்தடிச்சுட்டு இருக்கு, எனக்கு மூச்சே வர முடியல. அந்த சமயத்துல வெளில மாத்திரம் காத்தடிக்கிறது, அதனால நீ காத்தடிச்சு என்ன சொல்லலாமே அப்படின்னு என்ன கேட்கலாம். ஆனாலும் அது முடியாது, வெளியில காத்து இருக்குன்றதுனால எல்லா சத்த அத்தனை பேரையும் படிச்சுடலாம், படிச்சு வச்சுடலாம். என் உடம்புக்கு எப்படிப்பட்ட பிராணவாயு தேவையோ அந்த மாதிரி பிராணவாயு வேணும், இல்லைன்னா அது வராது. அத மாதிரி ஒரு ஸ்திதி இந்த உடம்புக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அத மாதிரி இருந்தாதான் வரும், இல்லைன்னாக்கா வாழ்வே வராது. அதனால இதெல்லாம் வந்து அனுஸ்வரூபமா என்ன இருக்கலாம். அதுக்குதான் சொன்னோம், ஒரே சமயத்துல இந்த உடம்பு இருக்குது, உடம்புல எத்தனையோ அவயவங்கள் இருக்குது, ஒரே சமயத்துல தன்னுடைய ஞானத்தை கொண்டு அத்தனை உடம்பு அவயவங்களையும் இவன் நியமிக்கிறானா இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரே சமயத்துல பல உடம்புகளை எடுத்திருந்தாலும் அத்தனையும் நியமனம் பண்ணுவானே, அது இவனாலும் முடியும், அது இவனாலும் முடியும். ஆகவே அது இங்க சொல்றோம், அதனால எந்த விரோதமும் இல்லை. அதனால அணுவும் அப்படின்னு வச்சிருந்தோம்னாக்க எல்லாம் தோஷம் இல்லாமே இருக்கு. இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்லியா, அந்த கேள்வி ஒண்ணு கரடமுறதான கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறான், நீ வந்து புண்ணியம் பாபம் அவைகளை கொண்டுதான் இந்த நியமம் சொல்ற, இந்த புண்ணியம் பாபம்ன்றதுக்கு ஆதாரமா எது இருந்து, இந்த ஆத்மாதான், ஆத்மாதான் புண்ணியம் பாபம் இவைகளுக்கு ஆதாரமா. ஒருத்தனுக்கு 50 உடம்பு எடுத்துட்டான், ஒரு உடம்புலதான் ஆத்மா இருக்கு. அப்போ தர்மபூத ஞானத்தை கொண்டு 50 உடம்பையும் நியமிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, அதுக்கும் உலகம் காரணம் அவனுடைய அதிர்ஷ்டம், புண்ணியபாப ரூப அதிர்ஷ்டம், அவனுடைய யோக பிரபாவம் அப்படின்லாம் சொல்லிருக்கோம். இந்த அதிர்ஷ்டம் யோக பிரபாவம் இதெல்லாம் ஞான ரூபம், ஞான ரூபம் தான். இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க தன்னுடைய தர்மியான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிரிஞ்சு இருக்கார், ஆத்மாவுக்கு பிரிஞ்சு இருக்கார். இப்போ இந்த ஆத்மா அணு அப்படின்னு சொல்லிட்டீங்க, 50 உடம்பு, ஒரு உடம்புலதான் ஆத்மா இருக்கு. அப்போ மீதி உடம்புல எல்லாம், மீதி உடம்புல எல்லாம் ஆத்மா இல்லையோ, வெறும் ஞானம் தான் அங்க இருக்கு. இப்போ இந்த ஞானம் இப்படி தெரிஞ்சு போச்சு, எப்படி இந்த அதிர்ஷ்டம்ன்றது எப்படி தெரிஞ்சு போச்சு, அது அதிர்ஷ்டம் வந்து புண்ணியமா கொடுக்கும், அது ஆத்மாவுடைய சேர்ந்திருக்கணும், ஆத்மாவுடைய சேர்ந்திருக்கணும், அது ஆதாரமா இருக்கு ஆத்மா. அந்த ஆதாரமான ஆத்மாவை விட்டுட்டு இவைகள்லாம் பிரிஞ்சே இருக்காது, பிரிஞ்சே இருக்காது. இப்படி பிரிஞ்சு இருக்காததுனால இது வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும் இப்போ, ஏன்னா அணு வழியோ ஒரு உடம்புல தானே இருக்கு, மீதி 50 உடம்புல அந்த புண்ணிய பாபங்கள் தான் இங்கே போகும், ஏன்னா ஆத்மா விட்டு போகாது, ஆத்மாவும் இங்க இருக்கு. மீதி 49 உடம்புல ஆத்மா இல்ல, அதனால இந்த தர்மபூத ஞானமோ அல்லது இந்த புண்ணிய பாப ரூப அதிர்ஷ்டமோ தர்மாதர்மங்களோ இவைகள்லாம் எப்படி போகுது, அது அந்த ஆத்ம சம்பந்தமே இல்லையோ இல்லையோ, அதனால ஆதாரமே இல்லை. இல்லாததுனால இது வந்து ஜீவன் அணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அணுன்ற பட்சத்துல இது சரியா வராது. அதே நாங்க என்ன சொல்றோம், ஜீவன் வியாபகன், அவன் விபு அப்படின்னு சொல்லிடுறோம். இவன் விபுவா இருக்கிறதுனால இவன் என்ன பண்றாருனாக்க எல்லா இடத்துக்குமே வந்து சம்பந்தம் வருது, சம்பந்தம் வருது. அதனால எத்தனை உடம்பு எடுத்திருந்தாலும் இவனுக்கு இந்த புண்ணிய பாபங்களுடைய சம்பந்தம் எல்லா உடம்போடையும் வந்து போகுது, ஏன்னா விபுவா இருக்கிறதுனால. அதனால அது சரியா இருக்குமே. இன்னைக்கு அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னாக்க, அணுன்னு சொன்னாக்க இது பங்கம் வந்துடும், இந்த வாதத்துக்கே பங்கம் வந்துடும், அணுத்த வாதம், அதுக்கே பங்கம் வந்துருமே, அது சரியாவே வராது. அதனால ஜீவனை வந்து அணு அப்படின்னு சொல்றது தவறான வாதம் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றா பள்ளம். அதற்கு பதில் நீங்க சொல்றது ரொம்ப சரி, அதை நாங்க ஒத்துன்றோம், நாங்க ஒத்துன்றோம். நீங்க அனுமானத்தினாலே இதை சொல்லணும், அனுமானத்தினாலும் நீங்க இதை சொல்லணும். என்னன்னு சொல்லணும், இந்த ஆத்மாவானது விபூதான் ஏன் அப்படின்னாக்க, இந்த புண்ணிய பாபங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதுனால அணுவா இருந்தாக்க புண்ணிய பாபங்களுக்கு ஆதாரமா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க அனுமானத்தினால சொல்லணும். அந்த அனுமானமே சித்த சாதனம்ன்ற தோஷம், சித்த சாதனம்ன்ற தோஷம் அது. சித்த சாதனம் தோஷம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சொன்னது நாங்க என்ன ஒத்துக்காட்டாதான விரோதம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க சொல்றத நாங்க அங்கீகரிக்கிறோம், அது உண்மையான விஷயம் நீங்க சொல்றது. அதனால இது வந்து அதிருஷ்டம் அப்படின்றது புண்ணிய பாபம்ன்றது இந்த புண்ணிய பாபம்ங்கிறது அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம்ன்றது எதுனாக்க ஜீவன் நாங்க சொல்லல, ஜீவன் சொல்லல. ஏன் அப்படின்னா, இந்த அதிருஷ்டம்ன்றது எங்க முடியணும் தெரியுமோ, பகவான் கிட்டதான் முடியணும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்றோம், பிரம்மாவுடைய அனுகிரகம் நிகிரகம் இது ரெண்டு தான் நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கறது நம்ம சித்தாந்தத்துல வச்சுருக்கோம். அதாவது நாம புண்ணியகர்மாக்களை பண்ணினோம்னாக்க நமக்கு பெருமாள் அனுகிரகிக்கிற, அதே பாப கர்மாக்களை பண்ணினோம்னாக்க பெருமாள் நிகிரகிக்கிற, இது சித்தாந்தம். அதனால எல்லாம் பகவான் கிட்டதான் இருக்கு, நான் என்ன புண்ணிய பாபம் பண்ணினாலும் அவங்கிட்ட சேர்ந்து சொல்றேன். நாராயணாயது சமர்ப்பயாமி நம்ம சாத்விக தியாகம் பண்ணிடுறோம், எதை பண்ணினாலும் அவனும் தான் அவனுடைய. அத மாதிரி அகம் மத் ரக்ஷண பரஹ மத் ரக்ஷண பலம் ததா ந மம சுரூப சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பட சமர்ப்பணம் எல்லாத்தையும் அவங்கிட்டயே சமர்ப்பிச்சிடுறோம். அதனால நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஆதாரம் நாம கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமானே. அதனால நிகிரகானுகிரகம்ன்றது பகவான் கிட்ட இருக்கு. அந்த பகவானும் சர்வவியாபி, சர்வவியாபியா இருக்கான் பகவான், சர்வவியாபியா எழுந்து வெளியிருக்கான். சர்வவியாபியா அவன்தான் இரு நித்தியம் கதம் சர்வகதம் சுசூக்மம் அப்படின்லாம் உடனே சொல்றது. நித்தியம் விபும் சர்வவியாபி சர்வகதம், அவன் இல்லாத வஸ்துவே கிடையாது. சுசூக்மம் சூக்ஷமாகவும் போவான் ஸ்தூலமாகவும் போவான், அவனால முடியாததே இல்லைன்னுலாம் அக்ஷர பிரம்ம விஷயம் சொல்றது. அதனால இந்த மாதிரி பகவானை பரமாத்மாவை விபு அப்படின்னு சொல்றது, அதனால அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால நாம தவறு பண்ணாக்க அது அனுகிரக ரூபமா பிரவகிக்கிறது பெருமான் கிட்டேந்து. அதே நாம தப்பு பண்ணினோம்னாக்க பெருமாள் கிட்டேந்து நிகிரக ரூபமா பிரவகிக்கிறது, அவ்வளவுதானே. அதனால பகவான் தான் எல்லாமே காரணம், அதனால பகவான் ஆதார், அவன் சர்வம் வியாபகன். சர்வம் வியாபனா போயிடுது, எல்லா ஏதாவது அவன் போதுன் இருக்கான், போதுன் இருக்கிறதுனால சர்வசாட்சி சாட்சி, அவன் தான் சர்வசாட்சி. அப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், யாருக்கும் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா அவன் கணக்கு கணக்கெடுக்கலையேன்னா எல்லாத்தையும் கணக்கெடுத்துன்னு தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். நாலு பேர் நம்ம மனுஷாளுக்கு தெரியாதா போருமானா, பகவானுக்கு தெரியாம பண்ண முடியுமா? எல்லாம் பகவான் சர்வவியாபியா இருக்கான், அதனால அவன் சம்பந்தம் இல்லாத பிரதேசமே கிடையாது, எல்லாமே அவன் வியாபிச்சு தான் இருக்கான். அதனால அவன் தான் எல்லாத்தையும் பண்றான். அதனால எந்த காரியத்தை பண்றதா இருந்தா கூட சரி, அந்த புண்ணிய பாபங்கள்லாம் தனக்கு ஆதாரம் எதுன்னா பரமாத்மா தான். எல்லாத்தையும் நாம பண்ணிட்டு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கிறோம். அதனால இது வந்து பெருமாள் தான் ஆதாரமா இருந்து எல்லா நிகிரக அனுகிரகங்களையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால தோஷம் வந்தே இல்லை. இதுக்கு ஏதாவது வாக்கியம் இருக்கா அப்படின்னு இருக்கு. இது வந்து தெரிஞ்சுதா இருக்கிறார். சுபேத்வசோ துஷ்யதி துஷ்கிருதேது நதுஷ்யதேசோ பரமஷரீரி அப்படிங்கிறார். இது வந்து ஸ்ருதி வாக்கியம். சுபேது அசௌ துஷ்யதி, நம்ம நல்ல புண்ணியகர்மாவை பண்ணினோம்னு நினைச்சுக்கோங்க. சக அந்த பகவான் அசௌ அந்த பகவான் துஷ்யதி ஆனந்தப்படுவாங்க. அதனால அவனுடைய அனுகிரகமானது அப்படி நம்ம பேச கொட்டுறது. துஷ்கிருதே தூ தப்பு பண்ணினோம்னு நினைச்சுக்கோங்க. அசௌ ந துஷ்யதை, அவன் சந்தோஷப்படுறதில்லை. அதனால அவன் வந்து நிகரகத்தை நம்ம பேச கொட்டோம். யார் என்ன பரமஹா ஷரீரி, இந்த பரம நரிபாடி அப்படின்னு சொல்லியோம். பரமஹா அப்படின்றதுக்கு ரேஷமுட்ட மாண்டவன் ரெண்டு அர்த்தம் சாதிச்சாகும். பரமஹான் அந்த வெங்கடத்த வாழ்வீர்கள் பார்த்ததுல பரம நரிபாடின்னு வரும். அதுக்கு ரெண்டு அர்த்தம் சாதிச்சாகும். பரமநடி பரமன்னாக்க பரா மா எஸ் சக பரஹா மா எஸ்மா சக அப்படின்னு ரெண்டு இது கௌரி. அதாவது இவன் பராமாயசு வசந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவனை காட்டிலும் வசந்தவா யாருமே இல்லை, அது மாதிரி யாருக்கு இருக்கானோ அவன் பரமன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சாதிச்சாகும். நீங்க எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட வசந்தம் அவன் சர்வவியாபி. அவன் சமயம் யாரு நதஸ்தபஸ்தாபி அதிகஸ்த திருஷ்யதே அப்படின்னு சொல்றது. உயர் உறவை நலம் உடையவன் யவனவன் அப்படிங்கிற நம்மாழ்வார். அது மட்டுமல்ல ஷரீரி அப்படின்னு அங்க பதப்பிரயோகம் மட்டும் போயிடுத்து இந்த வாக்கியம். எல்லாருக்கும் அந்த ஆத்மாவா எழுந்துள்ளிருக்கான் அவன். அதனால நம்ம என்ன நல்லது கெட்டது எது பண்ணாலும் சரி அதை பார்த்துட்டு இருக்கான். அதனால இது பிராச்சீனமான வாக்கியம். இது தேசியம் உதாரிக்கிறது. ஆகையினால நாம எப்படி என்ன பண்ணினாலும் சரி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால அவனுக்கு தான் சம்பந்தம் இல்லை. அதனால ஆதாரம் அவன்தான், ஆதாரம் அவன்தான் இருக்கான். ஆதாரம் அவனா இருக்கிறதுனால அந்த அனுகிரகம் நிகிரகம் அதுதான் அதிர்ஷ்டம்ங்கிறது. புண்ணிய பாபங்கள் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள். அது அவருடைய பலிதம் என்ன அனுகிரகிக்கிறோம், அது அவங்ககிட்ட தான். அதனால அவங்ககிட்ட என்ன பிரவகிக்கிறதுன்றதுனால எந்த தோஷமும் இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தார். இத பதில் சொல்லிட்டேன். உடனே அவ அதுக்கு மேல ஒரு பதில் கேட்கிறா, ஒரு கேள்வி கேட்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நல்லது பண்ணாக்க பகவானுக்கு பிரீதி வருது, அதே நம்ம தவறு பண்ணினோம்னாக்க பகவானுக்கு கோபம் வருது. அந்த பிரீதி வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எனக்கு ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைக்கல, ஏதாவது ஒரு விஷயம் வஸ்து எனக்கு கிடைக்கல, அந்த வஸ்து கிடைக்கலன்னு நினைச்சு அப்ப எனக்கு என்ன வரும், அந்த வஸ்து பேர ஒரு பிரீதி வரும். அந்த வஸ்து கிடைச்சாலும் எவ்வளவு ஒன்னா இருக்கும், எவ்வளவு ஒன்னா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வருது. அந்த வஸ்து எனக்கு கிடைக்கலன்னாக்க எனக்கு ஆசை வருது, நான் வந்து அந்த வஸ்து அடையத்துக்கு விரும்புறேன். இப்போ நம்ம நல்லது பண்ணினாக்க பகவானுக்கு பிரீதி வருதுன்னாக்க அப்படியே அழகா பகவானுக்கு அந்த வஸ்து கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு பிரீதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆகவே அவன் அவாப்பு சமஸ்த காமன் நீங்க சொல்றீங்க, அனைத்தையும் அடைந்தவன் அவாப்பு சமஸ்த காமன். அனைத்தையும் அடைந்தவனுக்கு இந்த மாதிரி எப்படி ஆசை வரும், பிரீதி வரும், கிடைக்காத வஸ்துவோட வருதோ அது எப்படி வருது, அது மாதிரி கோபம் வருதுன்னு சொன்னாக்க அப்ப அவனுக்கு துக்கம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும், துக்கம் இருக்கிறதுன்னு நீ ஒத்துன்னு தான் ஆகணும். அதனால இந்த அவாத்த முக்த காமத்துவம் அப்படின்ற ஒரு திருக்கல்யாண குணம் போயிட்டு, அந்த குணமே போயிடும். அதை நீங்க அங்கீகரிப்பீங்களா, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அப்ப அதாவது என்ன இருந்தா பிறவாளுக்கு பூர்ணத்துவம் இல்ல, அவாத்த குணஸ்தகாமத்தம் தானே பூர்ணத்துவம், அது இல்லைன்னு ஆயிடுவேன். அப்படின்னாக்க அதுக்கு சுவாமி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறேன், நச்ச பிரீதே ரபோர்ணத்வம் நச்ச கோபா சதுக்கதா பலப்பிரதே ஸ்வரூபத்வ உபயோரபி கர்மணோ அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி சர்வார்த்த புத்தியில. அதாவது பிரீதி இருக்குன்றதுனால அபூர்ணத்துவம் சொல்லக்கூடாது, அது கிடையாது. கோபம் இருக்கிறதுனால அவனுக்கு துக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன அர்த்தம், பகவான் புண்ணியமொத்தம் பண்ணினான்னாக்கா அந்த புண்ணியத்தோட பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு பிரீதி இருக்குது, பாபம் பண்ணினான்னாக்கா அந்த பாபத்தினுடைய பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு கோபம் இருக்கு, ஐயோ இந்த பாபத்துக்கு பலத்தை கொடுக்கணுமே இப்படி பாபத்தை பண்ணிவிட்டுங்களே இருந்தோ அப்படின்னு. ஒரு சிஷ்யன், ஒரு குரு சிஷ்யன், ஆச்சாரியர் வந்து சிஷிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார், அவன் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்லா வரணும் அப்படின்னா ஆச்சாரியன் ஆசைப்படுவார். அவன் ஒழுங்கா படிக்கலன்னா அவனுக்கு சிக்ஷை பண்றார் ஆச்சாரியர். அவர் சிக்ஷை பண்றதுனால அவர் ஆசைப்பட்டா பண்ற, மனசு கஷ்டப்பட்டுன்னு பண்ற, நம்ம சிஷ்யனாச்சு நல்லா வரணும்னு ஆசைப்படுறமே இதுக்கு ஒழுங்காவே படிக்க மாட்டேன்றது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா மனசுல. அதனால அந்த கஷ்டம் தானே தவிர்த்து அவன் சுரூபத்துல அந்த இதெல்லாம் கிடையாது, அவனுக்கு அதெல்லாம் இல்லை. நம்மளை வச்சுதான் நம்ம பண்ண புண்ணியம் நல்லது பண்ணினோம்னாக்க அதுக்கு போதும் ஆனந்தமா அவன் பிரீத்தியா அனுகிரகிக்கிறான். தவறு பண்ணினோம்னாக்க கோபத்தோட அவன் அதுக்கு பலத்தை நிகரம் பண்றான். அவ்வளவுதான் அந்த இடத்துல அர்த்தம், நஜ பிரீதே அபூர்ணத்துவம் நஜ கோபாத்து சுதுக்கதா, கோபத்தினால துப்பம் வந்து சதுக்கதா கிடையாது. பலப்பிரதே சரூபத்துவார், பலப்பிரதம் அந்த பலத்தை கொடுக்கறதுல அவனுக்கு சரூபத்துவம் இருக்கு, அவ்வளவுதான். உபயோரபி கர்மனோ, ரெண்டு கர்மா, புண்ணிய கர்மா பாப கர்மா, எந்த கர்மாவா இருந்தாலும் சரி புண்ணிய கர்மாவா இருந்தாக்கா அதுக்கு பலனை கொடுக்கணும், அதனால ஒரு பிரீதி வருது. பாப கர்மாவை வந்தாக்க அந்த பாப கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கணும், அதுக்கோசரம் அவனுக்கு கோபம் வரும், அவ்வளவுதான். அத வந்து இந்த மாதிரி அப்ப கிடைக்கவே கூடாது, அவ்வளவுதான். அது இன்னொரு விஷயம், பகவான் வந்து சித்தாந்தத்துல என்ன நம்ம சம்பிரதாயத்துலனாக்க பகவானுக்கு அனுகிரகம்ன்றதே கிடையாது, அது ஏற்கனவே அனுகிரகம் தான் அவனுக்கு சுவாபாவிகம். நிகரம்ன்றது என்னது அப்படின்னாக்க அது இதுதான் வந்து ஏற்கின்றது. எப்படின்னாக்க ஒரு குழந்தை கிட்ட நம்ம குழந்தை எனக்கு இருக்குது, அந்த குழந்தைகிட்ட எனக்கு ஆசை அதிகமா இருக்கு, ஆனா அந்த குழந்தை தப்பு பண்ணிச்சுனாக்க பொண்ணு குடும்பம்பா இருக்குன்னு நான் செய்யறேன், அதுக்கு சிக்ஷிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன், ஆனா நான் பொண்ணு பிள்ளை அப்படின்னு நான் பொண்ணு குழந்தைங்க என் வாட்சல் எவ்வளவு இருக்கு குழந்தைகிட்ட, இதெல்லாம் ஏற்று ஒரு கோபத்தினால தத்துறது அடிக்கிறது பெய்யறது இந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வேடிக்கை நம்ம பண்றதுல நம்ம பழைய இருக்க மாட்டோமே. அதனால இதெல்லாம் கோபம்ன்றது நிகரம்ன்றது ஏற்றுக்கிட்டதுதான், அனுகிரகம்ன்றதுதான் சுவாபாவிகம். வாத்சல்யம் தான், வாத்சல்யம் தான், வாத்சல்யம் கையோ நம்ம வாத்சல்யம் தான் நம்ம வந்து வாத்சல்யத்தோட இருக்க முடியும். அது எப்படின்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டு அதை தப்பாவே நினைச்சுக்காம அந்த குழந்தை எப்படி அனுபவிப்போம் அந்த மாதிரி. அதனால அவாத்து குணத்த காமத்துக்கு குறையே கிடையாது. இதுல ஒரு சுவாரஸ்யம், அடுத்தது நாயகிருஷ்ணன் வரப்போகுது, முதல் சோதரையே சொல்ல போற அவாத்து குணத்த காமத்துன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அழைஞ்சுட்டான்னு என்ன அர்த்தம், அவன் நினைச்சாலும் எல்லாத்தையும் அழைஞ்சிடுவான் அப்படின்னு அர்த்தம், அதுதான் நினைச்சாலும் நடந்துருவான். இப்ப நாம நினைக்கிறோம், நினைக்கிறதுதான் நடக்கிறது இல்லை, அது நமக்கு கிடையாது. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை, அவன் எதை ஆசைப்படுறானோ அதை உடனே அவன் அடைஞ்சிடுவான். ஆனா அபிவந்த சுமையே சித்திலத்து ஆப்த காமமா அப்படிங்கிற தாராவரிய சுவாமி. அதனால அவன் எப்ப ஆசைப்படுவானோ அப்ப அடைஞ்சிடுவான், அதுதான் அவாப்து மாத்த காமத்துன்ற சப்தத்துக்கே அர்த்தம். அதனால இந்த இடத்துல நம்ம பண்ற புண்ணியத்தினால அவனுக்கு ஏதோ கிடைக்க போறதோ, நம்ம பண்ற பாபத்தினால அவனுக்கு துக்கம் வரப்போறதுன்றது கிடையாது. அதனால அவாஸ்துக்கு அவசரம் போயிடுவேன் அப்படின்றது கிடையாது. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால அனுப்பும் சொன்னாதான் அனைத்தும் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை சேர்த்தோம். அவ்யாதிப்பேதி பும்சஹ அபிமத பஹு பஹு பிரேரணீய உபபத்யம் ஞான வியாப்த்யா உபபன்னம் பஹுஷ பபுஷஹ அம்சேஷு நிர்வாணேஷம் கிரியாஸ்ரயுதி தந்தே அந்நுணத் சித்தசாத்தியம் விகுண இவஹி தத்ப்ரஹ்மணஸ்த்ரீதி கோபௌ பும்சஹ அவ்யாதி ஜீவன் வியாபகத்துவம் இல்லை, ஜீவனுக்கு விபுத்தம் இல்லாவிதம் அபிமத பகு வபு பிரேரண அபிமத அவன் வந்து நிறைய உடம்பு ஒத்த எடுத்துக்கிறான். அந்த நிறைய உடம்பு எடுத்துக்கிச்சு அபிமத நான் இஷ்டப்பட்ட பகு வப்பு பல உடம்பு அவைகள் எடுத்துட்டு பிரேரணே அவைகளை நியமனம் பண்றது, அதாவது எல்லாத்தையும் இது பண்றது ஆள்றது, அது யோகபத்தியம். ஒரே சமயத்துல அவத்தனையும் பண்ண முடியும், அது கால பேதமே இல்ல. அது யோக யுகபத்தியம்னா ஒரே சமயம்னு அர்த்தம், யோகபத்தியம்னா ஒரே சமயத்துல கால பேதமே இல்லாம இதெல்லாம் பண்றதுன்றது ஞான வியாப்தியா உபபன்னம். ஞான வியாப்தி தர்மபூத ஞானம் வருது, அது வியாப்தி, அது வந்து பரவி இருக்கிறது, அது பரவி இருக்கிறதுனால உபபண்ணம் அது பொருந்திடும், நம்ம சித்தாந்தத்துல பொருந்திடும். அது மாதிரி வபுஷக இந்த உடம்புக்கு, அதுக்கு உதாரணம் வபுஷக ஒரே தேகத்துக்கு, வபுஷகன்னு ஏக்க வச்சனும் ஒரே உடம்பு, அதுல பகுஷு அம்சேஷத்து பல அவயவங்கள் இருக்கு. உடம்புனா பல அவயவங்கள், கை காலு தலை மூக்கு எத்தனை சொல்றோம் அவைகள், பல அவயவங்கள். அதுல ஏஷக நிர்வாக, இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் தான். ஏன்னா ஒரே ஞானம்தான், என் உடம்பு, அந்த உடம்புல ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன், எனக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, அந்த தர்மபூத ஞானமானது என் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு, என் உடம்பு முழுக்க அது வியாபிச்சிருக்கிறதுனால அது என்ன பண்றது, அந்த ஒவ்வொரு அவயவத்திலையும் தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கிறது. அதனாலதான் எனக்கு காலில கஷ்டம், கையில கஷ்டம், தலையில கஷ்டம், அல்லது உடம்பு அனைத்திலும் சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம், இப்படிதான் நிர்வாகம், இதுதான் பதில். நிர்வாகம்னா பதில் சொல்லப்படுறது. சரி, அதுக்கு மேல அவ கேள்வி கேட்கிறான், எந்த அதிர்ஷ்டம், புண்ணியம் பாபம் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பாருங்க, அது ஆஸ்ரய யுஜி, சுவாஸ்ரயம் தான் ஆசிரியச்சு இருக்கிறது, தனக்கு ஆதாரமா இருக்கிறது. வகையில் இப்படி ஜீவன் புண்ணிய பாபங்களை பண்றான், அந்த புண்ணிய பாபங்கள் தான் இந்த உடம்பு அமைத்தையும் கொடுக்கிறது, அந்த உடம்பெல்லாம் நியமிக்க வைக்கிறது. அப்போ நான் பல உடம்பு எடுத்திருந்தா கூட ஒரு உடம்புலதான் நான் இருக்க முடியும், அனுதானே பல உடம்புல இருக்க முடியாது இல்லையோ. அப்ப இந்த புண்ணிய பாபங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுன்றது ஒரு ஆத்மா தான், பல ஆத்மா கிடையாது, அந்த ஆத்மாவோ அணுவா இருக்கு. அந்த ஆத்மாவோட சுவாஸ்ரய யுஜி, யுஜின்னு சேர்த்து சேர்றது சம்பந்தப்படுறதுன்னு அர்த்தம், சம்பந்தப்படுறதுன்னு அர்த்தம், தன்னுடைய அதுக்கு சம்பந்தப்படுறது, தன்னுடைய ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்நத்திர அதுக்கு வேறுபட்ட இடத்துல, வேற இடத்துல கிரியான் அதாவது நான் இந்த உடம்புல தான் இருக்கேன், மீதி உடம்புல நான் இல்லை. வேற உடம்ப நான் பல உடம்ப எடுத்திருந்தா கூட ஒரு உடம்புலதான் இருக்கேன், அந்த உடம்புலாம் நான் இல்லையே, அந்த உடம்புலாம் நான் இல்லையே. நான் இல்லாததுனால அந்யத்திர வேற இடத்துல கிரியா செயல, இப்போ இந்த உடம்புல நான் இருக்கேன், மீதி உடம்புல நான் இல்லை, ஆனால் என்னுடைய புண்ணிபோகத்துக்கு ஆதாரம் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்புலதான் இருக்கிறது, மீதி எப்போ இல்லையே. அது எப்படி பண்ணும்? அந்த கிரியை உண்டாங்கிற குண அதிர்ஷ்டம் தானே, புண்ணியபாப அதிர்ஷ்டம் தான். புண்ணியபாப அதிர்ஷ்டமானது இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ண வைக்கிறது, அது உண்டாக்குறது வராதே தன்னுத்தே, அதுதான் உற்பத்தி பண்றது, அது வராது. ஏன்னா அணுவா இருக்கே, அணுவா இருக்கிறதுனால எல்லா உடம்புலையும் இது வந்து இல்லை, ஆத்மா இல்லை, ஒரே உடம்புலதான் இருக்குது. அப்போ ஆதாரமா இருக்கிறது ஒரே உடம்பு தானே, மீதி உடம்புல இல்லையே, அந்த புண்ணியபாபங்கள் அந்த இடத்துல தான் இல்லை அப்படின்னா எப்படி கர்மாவை பண்ணும்? இப்படி அனுமானம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த அனுமானம் சித்த சுவாத்தியம், நாங்க ஒத்துண்டதுதான் நீங்க சொல்றேன் சித்தம், நாங்க எது எங்களுக்கு சித்தமோ எது எங்களுக்கு இஷ்டமோ அதுதான் நீங்க சொல்றேன், அது தோஷம்தான். ஏன்னா நாங்க ஒத்துட்டதே நீங்க சொல்றது என்னைக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாங்க ஒத்துட்டதே நீங்க சொல்றேன், அதனால தவறானதுதான். என்ன நீ எந்த காரணத்தினாலும் தெரியுமோ? ஏக எங்கள் பட்சத்துல இந்த சித்தாந்தத்துல விபுணா பிரம்மன் சர்வ வியாபியான பிரம்மம், அதனுடைய பிரீத்தி கோபம், அதனுடைய பிரீத்தி கோபம் தான் அது புண்ணியமோ பாபமோ. நம்ம அதிர்ஷ்டம் சொல்றதெல்லாம் பகவானுடைய புண்ணிய பாபங்கள் தான், பகவானுடைய புண்ணிய பாபங்கள் தான் அது, அதுதான் இங்க சொல்றது. புண்ணிய பாபங்கள் தான் சொல்றதுனாக்க அந்த புண்ணிய பாபங்கள் பகவான் தகவல் வியாபி வேண்டியோ எல்லாருமே வியாபிச்சிருக்கான் விபு அவன், அதனால அவங்கிட்ட எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. சர்வ ஆந்தர்யாமி அவன் சர்வ ஆந்தர்யாமியா இருக்கிறவனை எல்லாம் சரியா போயிருக்கு, அதனால இந்த தோஷமே வராது. அதனால இந்த புண்ணிய பாபங்கள்லாம் நீ கேள்வி கேட்டப்பாரு, அந்த கேள்வியும் தவறானது. ஏன்னா நீ சொன்னது நமக்கு போகிறது ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா முடிவு என்ன அப்படின்னா பரமாத்மா தான் இதெல்லாம் பணத்தை கொடுக்குறவன், பரமாத்மா பணத்தை கொடுக்கிறவன்றதுனால எந்த கேள்வியும் வராது, எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் சாட்சி பிடிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். அவ்யாபித்வே பிபும்சஹ அபிமத பபுவபுஹு பிரேரணே யோகபத்யம் ஞானம் வியாப்தியோபபன்னம் பவுருஜ வபுஷஹ அம்சேஷு நிர்வாஹகேஷஹ யச்சாதிருஷ்டம் க்ரியாயாம் சுவாஸ்திரயுஜி தனுதே அந்யத்ர தத்கிருத் குணத்வாத் இத்யேதத் விபுணைஹ ஹி தத் ப்ரஹ்மண ப்ரீதி கோபோ கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அப்பன் குரு பரம்பராயே நமஹ அடியே.